परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम्। धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। गोदर गोदर गोदर गोदर गोदर गोदर गोदर गोदर गोदर गोदर। புத்தன் காந்திட கற்று தந்தனை சற்றே மறந்திடு சகோதரா, தர்மம் காத்திட தெய்வம் வருமென பௌனம் வேண்டாம் சகோதரா. சகோதரா சகோதரா தட்டி கேள்முனை எட்டு திசைகளும் புற்றன் நோக்கிடும் சகோதரா. உன் முன்னே நடக்கும் தீமைகள் அழிக்க முன்னால் முடியும் சகோதரா. சகோதரா